வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன்னினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகே. வருவே.